கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. சுபாஸ்ரயமான திருமேனியை உடைய சுப பிரதாவான சரணாகத வத்சலையான ஸ்ரீயின் ஸ்ராவியமான திருநாமங்களை செவிக்கினிய செஞ்சொற்களாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லட்சுமி அஷ்டோத்தரத்தின் 84வது திருநாமத்தை அனுபவிப்போம். ஹேம மாலினி என்கிற திருநாமம் இது. பிராட்டி எம்பெருமானுக்கு சதிருஷமானவள், அவனுக்கு பலவித பெருமைகளை சேர்க்கிறாள் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சில வாரங்களாக. போன வாரம் நாம் பார்த்தது எம்பெருமானைப் போலவே பிராட்டியும் பக்தர்களுடைய பாபத்தை அபகரணம் செய்கிறாள், அதனால எம்பெருமானுக்கு பெருமையை சேர்க்கிறாள் அப்படிங்கிற விஷயம். இன்றைய தினமும் எம்பெருமானுக்கு பிராட்டி சேர்க்கக்கூடிய ஒரு பெருமையை பார்ப்போம். ஸ்ரீமத் ராமாயணத்துல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கட்டம், இன்னி வரைக்கும் உலகத்துல சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருக்கக்கூடிய கட்டம், அதுதான் வாலி வதம். எம்பெருமான் ராமன் மறைஞ்சி நின்னு வாலியை வதம் செய்தார் அப்படிங்கறது வரலாறு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இன்னி வரைக்கும் பட்டிமன்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுக்கு சமாதானம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்திலேயே உள்ளது. வாலியை எம்பெருமான் ராமன் பாணத்தால் அடிச்ச உடனே அவன் முன்னாடி வந்து நின்றாராம். அப்போ வாலியே பல கேள்விகள் கேட்கிறான் ராமபிரானை. உமக்கும் எனக்கும் முன்விரோதம் இல்லாத பட்சத்தில் என்னை கொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டான் வாலி. அது மட்டும் இல்லாமல் உம்முடைய மனைவியை நீர் பிரிஞ்சு இருக்கிறதுனால சித்தம் கலங்கி போய் என்ன மறைஞ்சு நின்னு கொன்னீரோ அப்படின்னு கேட்கறான். இது கம்பராமாயணத்தில் அவன் கேட்ட கேள்வி. அடுத்தது கேட்கறான், ஒரு கால் உம்முடைய மனைவியதான் மீட்கணும்னு இருந்ததுன்னா என்னையே வந்து நாடி இருக்கலாமே, என்கிட்டக்க ராஜ்யம் இருக்கு, சேனை இருக்கு, அதெல்லாம் கொண்டு இந்நேரத்துக்கு சீதையை மீட்டுண்டு வந்திருப்பேனே, அதை விட்டுட்டு ஒண்ணு இல்லாத அந்த சுக்ரீவன் கிட்ட போனீரே அப்படின்னு கேட்கறான். சரி எதுவாவனா இருக்கட்டும், நேர வந்து சண்டை போட்டு கொல்லாமல் மறைஞ்சிருந்து கொன்னீரே அப்படின்னு எல்லாம் பல கேள்விகள் கேட்டான். எல்லா கேள்விகளுக்கும் ராமபிரான் பதில் சொல்றார். அழகான பதில்களை சொன்னாராம். என்ன பதில் சொன்னார்? வாலி நீ ஒரு மிருகம், நானோ க்ஷத்ரியன். ஒரு க்ஷத்ரியன் மிருகத்தை காட்டுல வேட்டையாடுறதுங்கிறது சகஜம். அந்த மிருகத்துக்கிட்ட சொல்லிட்டு தான் வேட்டையாடணும் அப்படின்லாம் கிடையாது. அதனால நான் மறைஞ்சிருந்து கொன்னதுல எந்த தப்பும் இல்ல. இன்னொன்னு, இந்த பாரத தேசம் முழுக்க இப்ப பரதனுடைய சாசனத்துல இருக்கு. பாதுகைய கொண்டு பரதன் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கான். இந்த ராஜ்யத்துல ஒரு அதர்மம் நடந்ததுன்னா அத பரதனுடைய பிராதாவான நான் தட்டி கேட்கும் உரிமையை உடையவன். நீயோ அதர்மத்தின் உச்சகட்டமா உன்னுடைய தம்பியினுடைய மனைவியை அபகரித்துக் கொண்டு இருக்கிறாய், அதனால உனக்கு தண்டனை கொடுக்கும் வகையில் இந்த வதத்தை செய்தேன். எல்லாத்துக்கும் மேல சுக்ரீவன் என்னுடைய மித்ரன், நீ சுக்ரீவனுக்கு சத்ரு, மித்ரனுடைய சத்ரு எனக்கும் சத்ரு, அதனால வதம் செய்தேன் அப்படின்னு எல்லாம் சமாதானங்கள் ராமபிரான் சொல்ல அதை எல்லாத்தையும் வாலி என்னமோ ஒத்துண்டுட்டான். ஆனா இன்னி வரைக்கும் நமக்கு சந்தேகங்கள் தீந்த பாடு இல்லை. இதுல முக்கியமா வரக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டா, ராமபிரானை பார்த்து கம்பராமாயணத்துல வாலி கேட்ட கேள்விதான், ஒரு கால் உன் மனைவிய விட்டு பிரிஞ்சதுனால நீ சித்தம் கலங்கி போய் அதனால மறைஞ்சி நின்னு என்ன கொன்னாயோ அப்படின்னு அவன் கேட்ட கேள்வி. உன்னுடைய மனைவிய நீ விட்டு பிரிஞ்சு இருக்க, அதனால ஒரு வீரன் என்ன செயலை செய்யணும்னு உனக்கு மறந்து போச்சு, நேரடியா வந்து நின்று சண்டை போடணும்னு மறந்து போய் மறைஞ்சி நின்னு என்ன கொன்னுட்டியா அப்படின்னு அவன் கேட்ட கேள்வி. அதுக்கு எப்படி பதில் சொல்றது? அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அழகா ஒரு பதில் சொல்லுவார். இதுக்கு வாலி இப்படி கேள்வி கேட்ட உடனே ராமபிரான் சிரிச்சுண்டே குனிஞ்சி பார்த்தாராம். எதுக்கு குனிஞ்சார்? தலை குனிஞ்சுட்டாரோ, ஒருவேளை வெட்கம் வந்துடுத்தோ, தான் செய்த செயல் தப்புன்னு அவருக்கே தோணிடுத்தோ அப்படின்னு எல்லாம் பயப்பட வேண்டாம். எம்பெருமான் குனிஞ்சி தன்னுடைய திருமார்ப பார்த்தாராம். திருமார்ப பார்த்து வாலிய பாக்கிறார். இப்படி இவர் பார்த்த உடனே வாலிக்கு ஒரு காட்சி தெரியறதாம். என்ன தெரிஞ்சது? வாலி இப்ப தூய்மை ஆயிட்டான். ராம பாணம் பட்டிருக்கு முதல்ல, அப்புறம் ராம சொற்களை கேட்டிருக்கான், இப்ப ராம கட்டாட்சம் பட்டுடுத்து, அதனால அவன் தூய்மை அடைஞ்சுட்டான். அதனால அவனுக்கு எம்பெருமானுடைய திருமார்பில அழகான ஒரு காட்சி தெரியறது. விஜய லட்சுமி வீட்டிருக்கிறா, அழகான ஸ்வர்ண மாலையை தரிச்சின்றிருக்காளாம், ஹேம மாலினியாக இருக்காளாம். ஹேம மாலினின்னா என்ன அர்த்தம்? தங்கமயமான மாலையை அணிந்தவள் அப்படின்னு அர்த்தம். இப்படி தங்கமயமான மாலையை அணிஞ்ச லட்சுமி தேவியை எம்பெருமான் ராமனுடைய திருமார்பில வாலி பார்த்தானாம் அப்படின்னு அழகா ஒரு கவி பாடுறார் அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன். இதிலேந்து என்ன புலப்பட்டது வாலிக்கு, என்ன புரிஞ்சுது? ரெண்டு விஷயம் புரிஞ்சுது. முதல் விஷயம், மனைவிய பிரிஞ்சு சித்தம் கலங்கி அதனால என் மீது மறைந்திருந்து பாணம் செலுத்தினானோ அப்படின்னு நான் கேட்டேனே, அந்த கேள்வியே தப்பு. இவன் தான் மனைவிய விட்டு பிரியவே இல்லையே, அவள் தான் திருமார்பிலேயே இருக்காளே, இதெல்லாம் ஒரு லீலைதான் அப்படின்னு அவன் புரிஞ்சுட்டானான். முதல் விஷயம். அடுத்த விஷயம், இவனுடைய மனைவியினுடைய கழுத்துல என்ன இருக்கு? சுவர்ணமயமான மாலை இருக்கு, அதனாலையும் இவன் ஜெயிச்சான் அப்படின்னு நினைச்சானாம் வாலி. என்ன சமாச்சாரம்னு பார்த்தா, வாலிக்கு ஒரு இருமாப்பு இருந்தது, தன்னை யாராலையும் யுத்தத்துல ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற இருமாப்பு. அதுக்கு என்ன காரணம்? வாலியினுடைய தகப்பனான இந்திரன் அவனுக்கு ஒரு தங்க மாலை கொடுத்திருந்தான். அந்த தங்க மாலைய வாலி போட்டுண்டு சண்டைக்கு போனான்னா எதிரியினுடைய பலமானது பாதியா ஆயிடுமாம், அதனாலேயே அவன் எல்லா யுத்தத்திலையும் ஜெயிச்சுடுவான் அப்படின்னு அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. இதுவரைக்கும் இந்த தங்க மாலைய போட்டுதான் அவன் எல்லா யுத்தத்துக்கும் போவான். வாலி ஹேம மாலியாதான் எல்லா யுத்தத்துக்கும் போவான். தங்கமயமான மாலையை போட்டுண்டவன் ஹேம மாலி. அப்படி ஹேம மாலியாதான் அவன் எல்லா யுத்தத்துக்கும் போவான். இந்த யுத்தத்துக்கும் அப்படிதான் வந்திருக்கான், சுக்ரீவனோட போடுற யுத்தத்துக்கு. அப்படி இருந்தும் ராமபிரான் கிட்டக்க இவன் தோத்து போயிட்டானே, ஏன் அப்படின்னு பார்த்தா, ராமன் நேரடியா வந்து நிக்கலையே வாலி முன்னாடி. ஒரு கால் வாலி முன்னாடி அவர் வந்து நின்றிருந்தா அவருடைய பலம் பாதியாயி அதனால அவர் தோத்து போயிருப்பாரோ அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். அதுக்கு பதில் என்னன்னா, கண்டிப்பா அவர் தோத்து போயிருக்க மாட்டார். ஏன்னா இவர்கிட்டக்க ஹேம மாலினி அப்படிங்கிறவள் இருக்கா. ஹேம மாலினி அப்படிங்கிறவள் யார்? லக்ஷ்மி. லக்ஷ்மியை உடைய நாராயணன் இவர். இந்த நாராயணன் கிட்டக்க எவ்வளவு பலம் இருக்கும் அப்படின்னு கேட்டா, அசீமிதமான பலம் இருக்கும், எல்லையில்லாத பலம் இருக்குமாம். ஆங்கிலத்துல இன்ஃபினிட்டி ஸ்ட்ரெங்க் அப்படின்னு சொல்லுவா. இன்ஃபினிட்டி பலம் ஒருவன் கிட்டக்க இருந்தா அவன் இந்த வாலி முன்னாடி வந்து நின்றா அவனுடைய பலம் இன்ஃபினிட்டி டிவைடட் பை டூ ஆயிடும், பாதி ஆயிடும். இன்ஃபினிட்டி டிவைடட் பை டூ எவ்வளவு? அதுவும் இன்ஃபினிட்டி தான். அதனால ஒரு கால் ராமபிரான் நேர வந்து சண்டை போட்டு இருந்தாலும் அவனுடைய பலமெல்லாம் குறைஞ்சிருக்காது, அவன் ஜெயிச்சிருப்பான். ஏன்னா இவன் தான் சாக்ஷாத் சர்வேஸ்வரன், லக்ஷ்மிபதி, ஹேம மாலினியை உடையவன் அப்படின்னு நன்னா புரிஞ்சின்றான் வாலி. இதுல என்ன தெரியறது? ஹேம மாலினி யார்கிட்டக்க இருக்காளோ அவருக்கு யுத்தத்துல வெற்றி நிச்சயம் அப்படின்னு தெரியறது. இந்த விஷயத்தை வச்சு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அழகா ஒரு ஸ்லோகம் அமைச்சிருக்கார். ஹேம மாலியான வாலி ஹேம மாலினியை உடைய ராமபிரான பார்த்து கேள்வி கேட்டவுடனே ராமன் சிரிச்சுண்டே தலை குனிஞ்சி பார்த்ததை வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஹேம மாலின்ய சாநித்யாத் ஹேம மாலினமாவதீஹி இதி வாலி வசோஸ்தாதம் ஸ்மிதம் ராமஸ்ய ரக்ஷது. இப்படி அழகா சிரிக்கக்கூடிய ராமபிரான் நம்மளை எல்லாம் காப்பாத்தட்டும் அப்படின்னு சொல்லி அழகா ஸ்லோகம் அமைச்சார் சுவாமி. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியறது? எம்பெருமான் ராமன் எப்பொழுதும் சீதையை ஹேம மாலினியாக தன்னுடைய திருவுள்ளத்திலேயே வச்சின்றிருந்தான். இப்பேற்பட்ட விஜயலட்சுமியான ஹேம மாலினியை எப்பொழுதும் நாம் மனதிலே வச்சு தியானம் பண்ணினால் நமக்கு எல்லா காரியங்களிலேயும் வெற்றி நிச்சயம் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல. ஹேமமாலினி அப்படிங்கிற திருநாமத்துக்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்த நிருக்தி ஸ்லோகம். ஹேமைவ கிருப்தாமி ஹமாலிகாம்யா விபர்த்தி நித்யம் மஹிதாம் ரமேயம் தத்ஹேம மாலின்யபிதா சமேதா விபாதி வந்தியா கமலாப்தி கன்யா. பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். ஹேம மாலின்யை நமஹா.